மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன், பாலன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, பாலன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே, கோல விளக்கே கோல விளக்கே கொடிய விதானமே, கோல விளக்கே கொடிய விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோரெம் பாவாய், ஆளின் இலையாய் அருளேலோரெம் பாவாய்.